بسم الله الرحمن الرحيم. Là, on est en fin de pile, là, il faut que ça coupe pendant DAS. Espérons qu'on fera attention. Taïe. Quand on a fait un mouraja, on a trouvé un charatan dans DAS Lyon. Wa huwa babu al-af'ali. Les verbes. قال المصنف رحمه الله تعالى في المتن باب الافعال الافعال ثلاثه ماض ومضارع وامر نحو ضرب يضرب واضرب فالماضي مفتوح الاخر ابدا donc là il rentre dans les afal les verbes comme on avait dit au début du livre ce sont les trois sortes ماضي le passé مضارع présent et الامر l'impératif نحو ضرب خاص الماضي يضرب اسم مضارع يضرب نفس الامر قال والماضي مفتوح ابدا كل الماضي صدرنا على لتر toujours avec une fatha قال في شرح ينقسم الفعل الى ماض ومضارع وامر فالماضي نحو ضرب والمضارع نحو يضرب والامر نحو يضرب ولكل فعل من هذه الافعال احكام خاصه به وكذلك استيس كما جاء انستون en disant que chacun de ces verbes a des règles qui lui sont propres pour les reconnaître. Awalan al-fi'l al-madi. Premier, le madi. Hukmuhu yubna da'iman wa lahu thalath halat. Toujours mabni. Il a trois situations. Donc l'asl al-fi'l al-madi mabni. Tamam, mabni. Awalan yubna ala fath, mabni ala fath. Idha lam yattasil bihi shay'un, nahwu qawlihi ta'ala قال ربك donc si rien qui s'attache à la fin il est même ni à la fatha comme dans le verset قال ربك جلس زيد كتب عمر او اتصلت به تاء تانيث الساكنه نحو قول الله تعالى قالت نمله c'est la fin de تاء تانيث qui vient il est même ni à la fatha كذلك قالت نمله او الف الاثنين نحو قول الله تعالى وقال الحمد لله مبني على الفتح سي ان كي ساكوش مبني على الفتح سي تانيث مبني على الفتح سي الف الاثنين مبني على الفتح بس بروميكا ثاني يبنى على الضم تمام ال ان على الضم اذا اتصلت به واو الجماعه نحو قوله تعالى وقالوا سمعنا دونك سي واو الجماعه يتصل باخره على فا ما حكمه مبني على الضم لان الضمه هي التي تنصب الواو فهو مبني على الضم طبعا مبني على الضم وثالثا ثالثا كا يبنى على السكون متى اذا اتصلت به تاء تاء الفاعل كنا نقول ضمير رفع المتحرك يسمى كذا ضمير رفع متحرك سي تتشوفي ماضي الى مبني على السكون سكي تو تا تي تمام توم واتنا هكذا مثال ما قلت لهم ما قلت لهم فهنا مبني على السكون هنا السكون على اللام ما قلت لهم والتاء تو هذا ضمير سان ضمير متصل سلو الفاعل قال او نا الفاعلين نحو قول الله تعالى وقلنا لهم وقلنا لهم فصنا لك كوشا كل سابل نا الفاعلين دونك lorsque le سنا ستشوفيا ما حكمه مبني على السكون او شيء ثالث او نون الاناث يسمى نون الاناث او نون النسوه كما سي également نحو قول الله تعالى وقلنا حاشا لله وقلنا حاشا لله فاتونسيون entre قلنا وقلنا نا الفاعلين يعمد على فاه الف ça revient à qui نحن قلنا اي نحن Ama kulna, sans alif, sans med, là c'est nun, niswa. Et c'est également un dhamir. Tamam, c'est un dhamir. Qui revient au quoi? Jam annath. Que des femmes ont fait l'action. Je dis, مثلا, annisa, jalasna. Annun qui est à la fin de jalasna, c'est un dhamir. Muttasil, mabni, ala al-fatih. C'est aussi une alamat. C'est un dhamir. Donc ce nun là, c'est un dhamir. Tamam. Et en plus là, c'est un fir maadi. Tafalin, c'est dans le mudari, c'est pas les mêmes. Donc là, khurasa fil maadi mabni daiman. Law thalath halat. Soit le mabni la fath, soit le mabni la dham, si ça tache au jamaa, soit le mabni la sukun. Il est attaché à lui, ta fa'il comme tu, ta, ti, tum, ou il est attaché à lui, nous ne fa'ilin, misna, fa'alna, ay nahnu, ou il est attaché à lui, nous ne niswa, ay nisa, fa'alna. Là, les mêmes n'est-ce qu'on. Hada wa l'awwal. Al-thani, fi'alu wa l'amr. فعل الامر قال المصنف في المتن والامر مجزوم ابدا والامر مجزوم ابدا que l'amr est tout le temps majzoum. Ça c'est à la قول الكوفيين. الكوفيون يقولوا que في الامر مجزوم. اما نحن نمشي على مذهب البصريين et الامر ليس كذلك. C'est pas pareil. Là c'est une différence de madhhab dans le lora. قال في شرح حكمه في الامر ان يكون مبنيا دائما وراء اربع حالات que le fi'l amr il est tout le temps mabni كذلك il a quatre situations. Écoute bien la règle que je vais te donner, la règle du fi'l amr, احفظها وافهمها اذا فهمتها وحفظتها الباقي سهل. Fi'l amr يبنى على ما يجزم به في المضارع. في الامر il est mabni sur quoi? Sur ce quoi il est majzoum dans le mudari. Tu te rappelles comme il est majzoum, le signe du jazm dans le fi'l mudari? Sache que le fi'l amr il est mabni là-dessus. Comme ça apparaît avec l'amthila. Hadi al-qa'ida. Fi l'amr يبنى على ما يجزم به في المضارع. لا مثلا يقول يبنى على السكون متى؟ اذا كان صحيح الاخر ولم يتصل باخر شيء او اتصلت به نون الاناث نون النسوه نحو قول الله تعالى واذكر ربك. Donc si le صحيح الاخر c'est-à-dire qu'il n'y a pas de حرف علة à la fin et qu'il y a rien qui s'attache à la fin, il n'y a pas de nun taukid, comme on va le prendre, ou nun niswa, il est mabni la sukun. Comme dans l'ayah, wazkur rabbak. Et si jamais il y a nun niswa qui vient s'accrocher à la fin, même qu'on l'a pris au mudari, ou au madi, il est mabni la sukun. Wazkurna ma yutla alaykunna min ayatillah wal hikmah. Les femmes, tu leur dis wazkurna ay antunna. اما غير ذلك لا يدي واذكر ربك يعني انت ذكر يذكرك ما المجزوم بالمضارع لم يذكر سي كوا لا متجزم alors le mudari le mad le amr afwan le amr les mêmes ni là dessus ce que tu vois qui est majzoum dans le mudari son équivalent c'est qu'il est même ni là dessus dans l'amr la même chose sauf que là il est pas majzoum, il est mabni. Ama chez les koufiyin, eux disent qu'il est majzoum. Si tu te rappelles de l'alamat al-jazm, le fi'l amr, c'est la même chose, sauf que tu vas dire qu'il est mabni là-dessus. Qal, donc ça c'est à la sukun. Tamam. Comme tu vas dire anta lam tazkur, tu vas dire dans l'amr, anta uzkur. Donc il va être quoi? مبني على سكون. ثانيا يبنى على حذف حرف علة. يبنى سي كون سا avec الفعل المعتل الاخر celui qui a la fin حرف علة. Il est majzoum comment? Avec le retrait de ce harf. Tamam? Là, il va être mebni à quoi? Sur le retrait de ce harf kazalik. Mefalen, takul, ud'u, il est sabili rabbika. À la base, c'est quoi le fi'l? Da'a yad'u. Comment tu dis dans le mudari? Lam, tad'u. Aramat jazmihi, mada? لم تدعو على ما جزمي ماذا حرف حرف علة فلا ادعو في الامر يبقى مبني على كوا ايوه كيل واو سي لا ميم شوز سي سون فرير تمام سي تا كومبري الجزم دون المضارع لو ام سي باري سوف كو سي بنا كذلك قوله تعالى اتق الله اتق الله الأصل بالنفير اتقى يا مد مضارع تقول أنت تتقي الله سي لي مجزوم تدير أنت لم تتق الله طلب له يا يا محذوف فالأمر كذلك اتق الله أي مجزوم عفوا مبني على حذف حرف علة هذا حرف ما هو سي كو سي حرف لا سي الياء إلي أنفي دونك إلي مبني على هذا كذلك ونهى عن المنكر نفير نهى ينهى كيف يجي انتردع المضارع تقول أنت تنهى مجزوم لم تنهى بدون ألف فالأمر انهى مبني على ماذا حذف حرف علة فهمت هذا إيه الآن ثالثاً ك الى مبني على حرف النون متى هذا تكوبيرتي من ديار طول فيت حرف الخمسه ثم يجوم كما بحرف حرف النون فلا مبني على حرف النون مثلا يقول وكلا منها اي انتما كلا منها لباظ المضارعه سي تأكلاني أنتما تأكلاني من الطعام مجزوم لم تأكلا صح فالأم كلا طيب كلا دونك إلى مبني على حرف النون وكذلك قول الله تعالى كلوا واشربوا كلوا واشربوا الأصل هو تأكلون وتشربون في المضارع صح؟ إذا جزمت تقول لم تأكلوا ولم تشربوا فالأمر كلوا واشربوا مبنيان على حرف النون وقول الله تعالى فكلي واشربي إيه؟ الآن مبني على ماذا؟ فكلي واشربي ها انت ايوه مبني على المبني على ماذا هو حرف النون سي كوا المضارع على باز تاكلين وتشربين اذا كان مجزوم كيف تاكل لم تاكلي ولم تشربي فلا المضارع او عفوا الامر بيت مجزوم على هذا مجزوم على هذا ورابع رابع كثيمك يبنى على الفتح في الأمر متى يبنى على الفتح إذا اتصل به نون التوكيد نون التوكيد هذا حرف يضاف في آخر الفير للتوكيد ذلك المطلوب مثلا تقول أقول لك مثلا يا سفيان اجلسن أي tu vas t'asseoir. Là, c'est vraiment, c'est un ordre, il y a un mot « akkad ». Vous voyez ? Kama takum salen, ushkuranna. Tu vas remercier Allah, subhanahu wa ta'ala. Là, c'est un amr, yani lazim. Donc, nunutoki, c'est un harf. Qui vient à la fin du verbe amr, ou al-mudari'a. Qui vient pour affirmer. Fahimt? Affirmer une chose. Là. Quand il n'y a pas dans le amr, il n'y a pas dans le talab. Là, nous toquons, disons dans quoi? Dans le talab. Pour affirmer une chose que tu vas faire dans le mustaqbel. Tu dis, wallahi, مثلاً, wallahi, la jufanna il est sabah. Wallahi, je vais m'asseoir jusqu'à demain matin. Fahimt? La jufanna il est sabah. Ça s'appelle nous toquons. Et nous toquons, tu en as deux. T'as le khafif et le saqil. Le saqil, c'est celui-là. Qui est une shadda avec une fatha. Ushkuran Allah. Et le deuxième, c'est Ushkuran. L'anun adi. Avec une sukun. Ushkuran Allah. Maintenant, c'est Ushkuran Allah. Bi shadda. Wa fatha. Et l'autre, c'est Ushkuran Allah. Ushkuran. C'est un anun adi. Normal. Avec une sukun. Les deux stokid. Seulement celui qui est une shadda, il est aqua. Et celui-là, tu trouveras dans quoi? Fil amr, ou dans le halif, quand tu jures. Ou fil amr, ou dans ce qui a un sens d'ordre. Donc là, c'est les quatre cas. Al-halat al-arba, yubna, al-fil, al-amr, al-ashia. Al-awel, al-sukun. Mata, lorsqu'il est sahil akhir, ou lorsque ils ont accroché un damir qui est damir al-niswa. Nun al-linath, a'ni. Uskur, ay anta, ou uskuranna, ou afwan. Uskur anta, waskurna, ay antunna, vous les femmes. Wa yubna, ala maza, ala hassaha fi'illa. Quand, lorsqu'il est monté à l'akhir. Takul, ud'u. Ou, takul, inha. Ou, takul, mshi. Ou ittaqillah. Il est même mis à la quoi? Au retrait du hafi'illah. Pourquoi? Car c'est les majoum par ça dans le mudari'. Wa thalithan yubna ala madha hafi'n nun. Quand c'est l'afal khamsa. Il est même mis sur quoi? Sur le retrait du nun. Il est même mis sur le retrait du nun. Et quatrième cas, même mis à la fatih, mata, iza tassala bi akhirihi. Nun et Tawkid. Il est même dit sur quoi la fatha. Maintenant, écrit la règle. Anna fi'l al-amr. Yubna ala ma yujzamu bihi fil mudhari'. Yubna ala ma yujzamu bihi fi al mudhari'. Bihi, yujdamu bihi fil mudhari'. Qu'il est même ni sur quoi il est majzoum dans le mudhari'. C'est ce que ça veut dire. طيب ثم قال ثالثا الفعل المضارع verbe présent احكامه سهله قال المصنف رحمه الله تعالى والمضارع ما كان في اوله احدى الزوائد الاربع يجمعها قولك أنيتُ وهو مرفوع أبدا حتى يدخل عليه ناصب أو جازم. Que le مضارع, c'est lequel, celui sur lequel on a ajouté l'une des quatre lettres au début, qui sont regroupées dans le col أنيتُ, qui sont le حمزة, le نون, le يا et le تا. Ce sont les lettres comme au début du fait مضارع. Et il est مرفوع tout le temps, jusqu'à ce que rentre dessus. un nasib ou un jazim. Comme on a dit au début. Qala fi sharh hukmuhu law hukman hukmun bi ihtibar awwalihi wa hukmun bi ihtibar akhirihi. Il y a deux règles. Des règles qui sont liées à son début et des règles qui sont liées à sa fin. Fa amma hukmu hukmuhu bi ihtibar awwalihi fa innahu la budda an yakuna fi awwalihi ahwahidun min arba'ati huruf wa ya al-hamza والنون والياء والتاء يجمعها قولك أنيت نحو أكم أو ونكم ويكم وتكم. Donc les règles qui sont liées au début du fi'l mudari, c'est qu'il est obligatoire de trouver l'une des quatre lettres en son début, qui sont les lettres ensemble, on dit anaitu, c'est-à-dire le hamza, le nun, le ya et le ta. Le hamza qui représente quoi? Mutakallimay ana akum akum. Le nun mutakallim al jam nahou nahnu nahnu nakum, ça c'est le nun. Le ya c'est pour le ghaib, tayeb ghaib takul huwa yakum, ou tu peux dire hum yakumun, ça commence par ya également. Ou musanna huma يَكُمَانِ تمام؟ أو هُنَّ يَكُمْنَ les femmes. Quand tu vois le ya devant, ça revient à quoi? Un ghaib. Tu parles de quelqu'un qui est absent. وَتَكُمْ ça c'est pour مُخَاطَب أو مُفْرَد غَيْبُ أَنَّث هِيَ qu'est-ce que comme tu dis هِيَ هِيَ تَكُمْ فهمت؟ هِيَ تَكُمْ ces quatre lettres-là, le hamza, le nun, le ya et le ta, le fil mudali, tu es obligé de trouver l'une de ces quatre lettres-là en début du verbe. Ce qui faut que c'est un fi'l mudari. Wa amma hukmuhu bi i'tibar akhirihi fa innahu taratan yakun mabniyan wa taratan yakun mu'raban wa huwa al-ghalib fihi. Et le hukm par rapport à sa fin, c'est que parfois il est mabni, parfois il est mu'rab. Et le mu'rab, l'i'rab, c'est le plus fréquent dans le fi'l mudari. الإعراب هو الغالب الأكثر في الفعل المضارع. La base qui est مغرب مضارع, on parle pas le verbe مضارع seulement, la base qui est مغرب à part dans deux cas. قال أولا يبنى للسكون متى إذا اتصلت به النون الإناث. C'est le damir نون النسوة نون الإناث s'accroche à la fin du fi'l مضارع. Il va être mabni ala sukun. Nahu qouli Allah ta'ala wal walidatu yurdi'na. Yurdi'na ay azalat. Ou tu vas dire an-nisa yajlisna. Wa at-talibati aw at-talibatu afwan at-talibatu yadrusna. Donc quand nous, les niswa s'accrochent au fi'l mudari, il est mabni. C'est simple. Nous, les niswa, dès que le verbe s'y accroche, il est même dit. Mardi, ou amr, ou mudali. C'est pareil. Si nous, l'inès s'accroche au verbe à la fin, il est même dit à la seconde. Fil mardi, el-nisa, zahabna. Ou dans l'amr, tu dis l'inisa, antunna, uktubna. Vous écrivez à des femmes, uktubna, nous l'inisons à la fin. Et mudali, el-nisa, yajlisna. Dans les trois cas, si nous l'inisons, il rentre à la fin, le fi'l est mabni à la sukun. Et c'est un damir, le niswa. Wa athani yubna la fath. Mata, iza tassala bihi, nous le taukid. Nahu kullahi ta'ala. Al-ukhrijannaka. La shu'aib. Al-ukhrijannaka. Yubna la fath. Kazalik. Nous, le taukid qu'on a pris dans quel verbe? Al-amr. S'il vient dans le mudari, kazalik, c'est yakun mabniyan ala fath. Comme dans l'amr, c'est la même règle. Nous, le taukid et nous, le niswa, ils ont les mêmes règles. Sauf que le niswa, tu trouves dans le film mardi, et le taukid, tu trouves que dans l'amr et le mudari. Mais si nous, le taukid, il rentre dans l'amr ou le mudari, le verbe, il va être mabni à la quoi? À la fath. Tout le temps. Et nous, le niswa, s'il rentre dans le verbe, mardi, amr ou mudali, vous êtes même dit à quoi? Le verbe? Nous ne lisons pas s'il rentre سكون. C'est une règle qui est pareille. Tamam? Donc ça, c'est le binaire dans le fi'l mudari'. S'il est attaché, nous n'y soit, ou nous le taukin, il va être même ni. En dehors de ça, les mu'rab. Ou le mudari', le mu'rab ou la qismain. Mu'rab bil harakat ou mu'rab bil huruf. Mu'rab bil harakat, idha lam yattasil bi akhirihi, alif al-ithnain, ou jama'a, ou al-mukhataba. Nahu yadhhabu, ou lan yadhhaba, ou lam yadhhab. Donc le mudari', mu'rab, de deux sortes. Mu'rab bil harakat, mu'rab bil huruf. Il est mu'rab bil harakat quand c'est pas un des affaires les khamsa. Adam. Fahimt? Il est mu'rab bil harakat. Imma zahira ou mumkaddara. Nahu yadhhabu wa lan yadhhaba wa lam yadhhab. Le premier il est marfou. Deuxième il est لن يذهب منصوب ولم يذهب مجذوب ويعرب الحروف ك الأفعال الخمسة فقط الأفعال الخمسة ما هي ما اتصل به واو الجماعة ألف الاثنين وهي المخاطبة يا فجاء مذكر سالم ولا افعل فجاء مذكر سالم سي كوا الافعال الخمسه ايوه تو تدي ايش دخل جاء مذكر سالم في الافعال يا فدا رابور فدا رابور ماشي بس كوم مثلا يذهبان من الأفعال الخمسة ويذهبون من الأفعال الخمسة أو تذهبون من الأفعال الخمسة وتذهبين من الأفعال الخمسة هؤلاء أو بلوتو هذه الأفعال تعرب بالحروف السين دو يعرف سي كوا سي النون السين دو ناصب الجزم سي اون روتشا سي النون فهمت هذا؟ طيب هذا هو باب الأفعال لو فيل دو تخوا سورت ماضي إلى با سي كيلي ممني مجزوم enfin c'est même pas là-bas c'est les mêmes ni enfin c'est les mêmes ni le amr il est même ni كذلك à quoi il est même ni le amr à la ma yuzamu bi fi mudari' son signe du jazm dans le mudari' ça va être son quoi son bina dans l'amr et le fi'l mudari' lui il est peut-être soit mu'rab soit mabni et là-bas c'est qu'il est mu'rab il est mabni dans deux cas il est tassala bihi nun niswa لا اللي مبني على السكون وتتصل به نون التوكيد لا اللي مبني على كوه على فتح التوكيد اللي مبني على فتح فهمت هذا فإلى هنا والحمد لله رب العالمين.